ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ ശ്രീമതേ വെങ്കടാധരണേ നമഃ. നമസ്കാരം. വിശ്വഗുണാദർശ ചമ്പൂല ഇന്നേ ദിനം സൂര്യ വർണ്ണനം അപ്പൊ ആരംഭം. ഇപ്പതാ പ്രോപ്പറാ ഇന്ന് കാവ്യമാണത് ആരംഭിക്ക പോകുന്നത്. ഇതുവരെക്കും കൃഷാനുഹു அப்புறம் விஸ்வாபசுகு என்று இரண்டு கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு பேசி வச்சுண்டு உலகத்தை சுத்தி பார்க்கலாம் வா அப்படின்னு கிளம்புறேன். ஒருத்தன் சொல்றான், கிருஷானுகு சொல்றான், நான் வந்து எல்லாத்தையும் தோஷத்தையே கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிறான். அவனுடைய நேச்சர் அது. விஸ்வாபசு சொல்றான், எல்லாத்தையும் குணங்களை கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிறான். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு அவ பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களையும் குணங்களையும் நமக்கு கொடுக்க போறா, அல்லது குணங்களையும் தோஷங்களும் நமக்கு காண்பிக்க போறா. அதன் மூலமா கவி தன்னுடைய மேதாவிலாசத்தையும் காண்பிக்கிறார். ஸோ முதல்ல சூரியனை பார்த்து விஸ்வாபசுகு ஒரு ஸ்தோத்திரம் பண்றான், சூரியனோட குணங்களை சொல்லி. அதை வந்து நம்ம கிருஷானுகு என்ன பண்ண போறான்னா, சூரியனை கிடைக்கிற தோஷத்தெல்லாம் சொல்லி இதுக்கு எப்படிப்பட்ட சூரியனை போய் நீ புகையிற அப்படின்னு சொல்ல போறான். சூரிய வர்ணனம் அத்த புறத்தக சமாபதந்தன் அரவிந்த பாந்தவம் அவலோக்கியன்னு அவந்தத ஆகம சாகர பாரதுஷ்வா விஸ்வாபசுகு. அத அதற்கு பிறகு, எதற்கு பிறகுன்னு சொன்னா, இந்த கிருஷானவு விஸ்வாபசுகும் ஒரு இதை ஏறிண்டு விமானம் மூலமாக சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டான். அப்பொழுது புறத்தக தனக்கு முன்பாக சமாபதந்தம் அப்படின்னா வரக்கூடிய வானில் இருக்கக்கூடிய அரவிந்த பாந்தவம் தாமரைக்கு நண்பனாக இருக்கக்கூடிய சூரியன், சூரியன் வந்தா தாமரை மலரும், அதனால சூரியன் வந்து தாமரைக்கு ஒரு மித்ரன் அல்லது உறவு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். அவலோக என்ன, அவனை பார்த்து கொண்டு பஷ்யன்னு அவந்தத்தை வணங்கினான். யாரு? ஆகம சாகர, ரைமிங்கப்படுவார் ஆகம சாகர பாரதுஷ்வா விஸ்வாபசுகு. அந்த வியாக்கியானத்தை கொண்டு அர்த்தத்தை பார்க்கலாம். துவயோர் தத்திர இது அதை பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப போன இதோட கொஞ்சோண்டு இது கொஞ்சம் இருக்கு, அதை சொல்ல போற சொல்லிட்டு அதை கடுத்து நம்ம இந்த வர்ணனைக்கு போலாம். புரோபாகி பதம் கதக விஸ்வகுண ககன கௌதுகி இத்தியனேன அஸ்மின் காவியே பிராதான்யதையா விஸ்வகுண தோஷ வர்ணனமேவ விஷய இது ஜோதிதம். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தன் புரோபாகி பதத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான், இன்னொருவன் விஸ்வகுணத்தை அதை கிரகிக்கக்கூடிய கௌதூகலத்தை உடையவன், குதூகலத்தை உடையவன் வச்சுக்கலாம். அப்படி இதனால் சொல்லப்பட்டதுனால இந்த காவியத்தில் பிராதான்யமாக விஸ்வகுண தோஷ வர்ணனம், விஸ்வத்தினுடைய குணமும் தோஷமும் அதை வர்ணனம் பண்றதா விஷயம் என்று ஜோதிதம்னு சொன்ன காண்பிக்கப்பட்டது. தத்ர பிரதமத மாங்கல்யதையா ச, ஒரு மங்களகரமாக ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டர் விருஷ்டேர் அண்ணன் தத்பஜாக இது ஸ்மிருதேகே. எல்லாத்துக்கும் நமக்கு பிரத்யக்ஷ தேவதை சூரியன் தான், அந்தரியாமிய பகவான் இருக்கான் சொல்ல நமக்கு பிரத்யக்ஷ தேவதை சூரியன். அவனிடமிருந்தா விருஷ்டி வருது, விருஷ்டியினால் அன்னம் வருகிறது, அன்னத்திலிருந்து பிரஜைகள்லாம் தோன்றுகிறார்கள்னு ஸ்மிருதி இருக்கு. அசாதித்ய உதயன் எத் பிராச்சியம் திசம் பிரவிசதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே எத் தட்சிணாம் எத் பிரதீச்சிம் எததோ எதூத்வம் எதந்தரா திசோ எத் சர்வம் பிரகாசயதி தேன சர்வான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே இது ஸ்ருதேகன் சொல்றார். இது இந்த ஸ்ருதி எங்க கண்டுக்கல, ஒருவேளை பிராமணமா சாக்கியம் பார்த்தா சமீத மாதிரி தான் இருக்கு, ஆனால் எந்த சாக்கையில் வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த ஸ்ருதியானது சூரியனை பார்த்து சொல்றது, அவன் உதித்து கிழக்கு திசையில் தோன்றுகிறான், அதற்கு பிறகு அந்த பிராணனை கொடுக்கின்றான் உலகத்துக்குன்னு அந்த அர்த்தம் போறது. அது ஸ்ருதியினோட வியாக்கியானம் பார்க்கணும், இவர் அந்த அர்த்தத்தை சொல்லலை. இது ஸ்ருதேகே ஜெகத் பிராணபூதத்வேன, ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, சூரியனானது ஜெகத்துக்கு பிராணபூத்தனாக இருக்கின்றான். சூரிய வர்ணனமேவ உச்சிதம் இது தியோதையின்னு பிரஸ்தௌதி அதைதி. அதில் முதல்ல எடுத்த உடனே பிரத்யக்ஷ தேவதையா இந்த உலகத்துக்கு பிராணனே கொடுக்கக்கூடிய சூரியன், சூரியனை வர்ணிக்கிறது தான் சால பொருந்தும்னு சொல்லி அசன ஆரம்பிக்கிறார். அச துவாபியாம் கிருஷான விஸ்வாவசுபியாம் யதா யதம் ஸ்வானுரூபஸ்தான ஸ்வீகாரானந்தரம், ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா, அவள் அவள் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிறா இல்லையா. ஸ்வான ரூபஸ்தான்னு சொன்னால் தனக்கு ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாவ, நான் தோஷத்தை பார்ப்பேன் நான் குணத்தை பார்ப்பேன்னு. அதற்கு பிறகு புறத்தகனா அக்ரதக, சமாபதந்தம் உதயமானம், சமாபதந்தம்னா ஆபதந்தம், பதந்தனம் உயர்ந்து, ஆபதந்தனம் எழுவது, உதயமானம் அர்த்தமாச்சு. அரவிந்த பாந்தவம் சூரியம் அவலோகையன்னு, அரவிந்தனுடைய பந்துவான சூரியனை பார்த்து கொண்டு ஆகமானாம், ஆகமான அர்த்தம் வேதானாம், சாகரஸ்யன பாரமந்தம், அந்த வேதத்தை முழுவதுமாக கற்றவன், வேதத்துடைய அர்த்தத்தை முழுவதுமாக கற்றவன், திருஷ்டவான் இது யத்தா பூதக பாரதிஷ்வா. அதுக்கு சொல்ல போறார் சகல வேதார்த்த ஞாதா இத்தியர்த்தக, திருஷ்வான்னு இருக்காங்க பாரதிஷ்வா, ஆகம சாகர பாரதிஷ்வான் இருக்கு இல்லையா, அந்த திருஷ்வாக்கு சொல்றார் திருஷிர் குவனிப்பிதி குவனிப்பிரத்தியாக, அதனால திருஷ்வான் ஆச்சு அந்த இடத்துல. விஸ்வாவசு அவந்தத சூரியன் நமஸ்சகார அப்படின்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. என்ன இந்த இந்த கத்தியத்துக்கு இப்ப பத்தியத்தை பார்ப்போம். விஸ்வாவசு பிரம்மச்சரிய விரதோத்சர்க குரவே கோகசந்ததே சாயா விப்லோகலோலாய சாந்த சஜ்ஜோதிஷே நமஹ, சாயா விப்லோகலோலாய சாந்தச ஜோதிஷே நமஹன்னு பத்தியம். முடிஞ்ச ஒரு ஒரு பத்தியமா கூட பார்க்கலாம், உங்களுக்கும் ரெக்கார்டிங் சின்னதாக கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ததேவ ஆக பிரம்மச்சரியேதி, அந்த ஸ்லோகமானது பிரம்மச்சரியன் ஆரம்பிக்கிறது. கோகானாம் கோக சந்ததேகன்னு பதம் இருக்கு ஸ்லோகத்துல. கோகானாம்னா சக்கரவாக்கானாம், சக்கரவாக்க பக்ஷிகள் இருக்கும். அதுக்கு அமர கோஷத்தை காண்பிக்கிறார். கோகஸ் சக்கரஸ் சக்கரவாக்க இது ஐத்திய அமரஹ, கோக சக்கர சக்கரவாக்க மூணு சக்கரவாக்க பக்ஷியை குறிக்கிறது. சந்ததேகன்னு சொன்ன சமுதாயசிய ஷஷ்டி பக்தி, பிரம்மச்சரிய விரதசிய அதாவது இவர்கள் வந்து பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறது தான் ராத்திரியில. ஏன்னா மைசுனாபாவசிய உத்சர்கசிய உத்சர்க தியாக, அவைகள் வந்து தன்னுடைய இணையோட கூடி இருக்காதான், அதனால என்ன பண்றதா அந்த மைசுன அபாவம் இருக்காது அதுங்களுக்கு. பிரம்மச்சரிய விரதம்னு அதுக்கு அதை ஒரு இதுவா சொல்றார் அவர். தஸ்மின் கர்மணி குரவே ஆச்சாரியாய, இப்ப அதுக்கு இவர் வந்து அந்த இவர் குருவா இருக்காராம் சூரியன், அவைகள் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு இவர் குருவ ஆச்சாரியர் இருக்காராம். எப்படின்னு கேட்டா சக்கரவாக்கானாம் நிஷி விரக அவஸ்தா சத்பாது பிராத்தக சுரதா சுரத அவசர பிரதாயகாய இத்தியர்த்தக. சோ இப்ப ராத்திரி இவைகள் விரகத்துல இருக்கா, கார்த்தால வந்து அந்த விரகம் போய் அவைகளுக்கு சுரத திருப்பியும் ரத்தியும் அதாவது ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவகாசத்தை சூரியன் கொடுக்கிறாராம். சாயையா சூரிய பிரியையா, அடுத்து சாயா விப்போக லோலாய, சாயா விப்போக லோலாய இருக்கு இல்லையா, அதுக்கு சாயையான்னு சொன்னா சூரியனுடைய பத்னி, சூரிய பிரியையா சாயா சூரிய பிரியா காந்தி இத்தியமரக, சாயைக்கு சூரிய பிரியானும் பேரு காந்திகனும் பேரு. யோ விப்போகோ விலாசக, விப்போகோனா விலாசக, ஸ்ரீநாம் விலாச விப்போக இத்தியமரக, அது ஒரு ஸ்போர்ட் அமார ஸ்போர்ட் கூட சொல்லுவா. தஸ்மின் லோலாய சத்ருஷ்ணாய சோத்சுக்காய இது யாபத், அந்த அதில் சத்ருஷ்ணாய ஈடுபாடோடு இருக்கக்கூடிய உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அர்த்தமாச்சு. லோலஸ் சலச திருஷ்ணயோகோ இத்தியமரக, இந்த லோல சலச திருஷ்ண இல்ல லோல சல வந்து சத்ருஷ்ண யோகம்னு சொன்னா திருஷ்ணயோடு கூடியதுன்னு அர்த்தமாருது. லோலோலக சலகன்னு சொன்ன சாந்தசம் சந்தசி பவம் வேத பிரதிபாதி யாவது, சாந்தச ஜோதிஷே நமகான் இருக்கு இல்லையா, அதுக்கு சாந்தசம்னு சொன்னா சந்தசி பவம், வேதத்தில் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியது, எடுத்து காட்டப்பட்டதாக இருக்கக்கூடியது. தத்திர பவக இது பவார்த்தே, அது அந்த சந்த சந்த சந்த சந்தஸ்லிருந்து தோன்றினால் சாந்தசம்னு ஆச்சதுக்கு. ஜோதிஷ் தேஜோ எஸ் சக தஸ்மி, எவருடைய ஜோதி அந்த மாதிரி இருக்கோ அவர், அதாவது சூரியன் அர்த்தம். ததாச்ச ஸ்ருதிஹி விஸ்வரூபம் ஹரிணம் ஜாதவேதசம் பராஜனம் ஜோதிரேகம் ததந்தம் சஹஸ்ரஷ்மி சததா வர்த்தமானஹ பிராணப் பிரஜானாம் உதயத்யேஷ சூரியஹ இதுன்னு ஸ்ருதி சொல்றதா, அந்த ஸ்ருதி எங்கன்னு லொகேட் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் சொல்றார் விஸ்வரூபம் சர்வரூபம் ஹரிணம் கிரணமந்தம் ஜாத்தம் வேதோ ஞானம் யஸ்ய தத் ஜாதவேதசம் ஜாத பிரஜமித்யர்த்தஹ பராயணம் பரம் உத்தமம் அயனம் ஆசயபூதம். அதாவது விஸ்வரூபமாகவும் சர்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஹரிணம் கிரணவந்தம், சூரியனுக்கு அருகின் பெயர் கிரணவந்தம், அந்த கிரணங்களை உடையவன். ஜாத்தம் வேதோ ஞானம் எஸ்ய, வேதத்துடைய முழுமையான ஞானம், அதனால ஜாத்த வேதசன் அவனுக்கு பெயர். ஞாத்த பிரஜம், ஜாத்த பிரஜம், பிரஜையோடு கூடியவன் அர்த்தம். பராயணம்னு சொன்னான் அர்த்தம் பரம் உத்தமம் அயனம், பிராணானாம் ஆசிரயபூதம் அர்த்தம், அந்த பிராணனுக்கெல்லாம் ஆசிரயபூதமாக இருக்கக்கூடிய சூரியன். ஏகம் சக்ஷுர்பூதம் ஜோதிஷ் தேஜோ ரூபம் தபந்தம் தாபக்கிரியையா வர்த்தமானம், ஒரு உலகத்துக்கே ஒரு ஒரு கண்ணாக இருக்கக்கூடியவன். எப்படி தன்னுடைய ஜோதிஷ்னால தேஜோ ரூபமாக இருக்கக்கூடிய தபந்தம்னு சொன்னா தாபக்கிரியையா வர்த்தமானம், தாபிக்கக்கூடியவன் தன்னுடைய கிரணங்களால். பிரம்மவிதோ விதுரிது சேஷக, பிரம்மவிதகன்னு அதெல்லாம் அந்த ஸ்ருதி கர்த்தத்தை சொல்லிட்டு வரார். கோசோயம் விதுகு ததாக சஹஸ்ர ரஷ்மிரிதி, அது ஸ்ருதியில் வரக்கூடியது, ஆயிரம் கிரணங்கள் உடையவன் ஆச்சு இத்தியாதி ஸ்பஷ்டம். அதுவா சாந்தசம்காக இத்தனை கொண்டு வர, சூரியனை வந்து ஸ்ருதி வந்து சூரியனை பிரதிபாதனம் பண்றதுன்றதுக்காக இத்தனை விஷயங்கள் காட்டார். அல்லது சாந்தசம்னு சொன்ன அர்த்தம் வந்து தத்ச விதுர் வரேன்யம், இது காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தம், அவர் வியாக்கியானத்தை சொல்லிட்டார், அதனால அடியேன விஞ்ஞாபிக்கிறேன். இது காயத்ரி சந்த பிரதிபாத்தியம் ஜோதிஹி எஸ்ய ததாபூதஹ, ஸோ காயத்ரி என்ற சந்தசனால் பிரதிபாதனம் செய்யப்பட்ட ஜோதிஹி எவனுடையதோ அவன் சூரியன். ததாச்ச அயமர்த்தஹ யஹ சூரியஹ நஹ சர்வேஷாம் அஸ்மாகம் தியஹ புத்திஹி பிரேரயதி, எந்த சூரியனானவன் நஹ நம்முடைய அஸ்மாகம் சர்வேஷாம் தியஹ புத்தியை பிரேரணை செய்கின்றானோ தஸ்ய ஜெகதுத்பாதகஸ்ய சவிதுஹு, அப்படி அந்த ஜெகத்துக்கு உற்பத்தனா இருக்கக்கூடிய சவிதுஹு சவிதாவினுடைய தத் பிரசித்தம் வரேண்யம் ஸ்ரேஷ்டம் பர்கஹ தேஜஹ வயம் தீமஹி தியாயேம இத்யர்த்தஹ, அவன் பிரசித்தம்னு சொன்னால் வரேண்யம் சொன்னால் ஸ்ரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த பர்கஹன தேஜஹ, அதை நாம் தியானம் செய்வோம் என்று ஸ்ருதியினால் எவனுடைய ஸ்ரேஷ்டியமானது பிரகாசப்படுத்தப்படுகிறதோ அப்படிப்பட்ட சூரியன். தாதுஷாய சூரியாய நமக நமஸ்கரோமி யாவது, அப்படிப்பட்ட சூரியனுக்கு இப்படி வேத பிரதிபாத்தியாக இருக்கக்கூடிய சூரியனை நான் வணங்குகின்றேன் அர்த்தம். நமஸ்வஸ்தி இத்தியாத்ம சதுர்த்தி, அதனால் நமக வந்ததுனால எல்லாமே சாந்தச ஜோதிஷே சாயா விபோக லோலா விபோக லோலாய, அப்புறம் கோக சந்ததேகே பிரம்மச்சரிய விரதோத்சர்க குரவே, விரதத்தை உற்சர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணுமா, ரொம்ப அழகாக வேதிக்க பக்கையோட போட்டுருக்கார். விரதத்தை விடச்சே குரு வந்து இது பண்ணும் இல்லையா, அப்போ சூரியன் வந்து அவைகள் விரதத்தை அந்த பிரம்மச்சரிய விரதத்தை விடுறதான். வாஸ்தவத்தில் அவைகளுக்கு சூரியன் இல்லாத போது அந்த மைசுனம் கிடைக்காது, சூரியன் வந்தவுடனே என்ன பண்ணுறது அந்த மைசுனத்தை அவைகள் அந்த மைசுனம் இல்லாத பாவத்தை விடுறதுங்கோ, விடுறதுக்கு ஒரு உபாத்தியர் ஓணும் இல்லையா, அவாத்தியார் ஓணும். அந்த மாதிரி சூரியன் வந்து அந்த கோக சந்தத்துக்கு குருவாக இருக்கிறான் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை விடுறதுக்கு. அப்படிப்பட்ட எல்லாமே சதுர்த்தி பக்தி, அந்த சூரியனுக்கு நமஸ்காரம்னு இந்த ஏழாவது பத்தியம் விஸ்வாவசு வந்து சூரியனுடைய குணங்களை கூறி அதை வணங்குகின்றான். இது அடுத்து இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறார் கிருஷ்ணானுகு, அதை அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, நமஸ்காரம்.